ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಶುಕ್ಲಾಂಬರಧರಂ ದೇವಂ ಶಶಿವರ್ಣಂ ಚತುರ್ಭುಜಂ ಪ್ರಸನ್ನವದನಂ ಧ್ಯಾಯೇತ್ ಸರ್ವ ವಿಘ್ನೋಪಶಾಂತಯೇ. ವಾಗೀಶಾದ್ಯಾಸು ಮನಸಃ ಸರ್ವಾರ್ಥಾನಾಂ ಉಪಕ್ರಮೇ ಯಂ ನತ್ವಾ ಕೃತಕೃತ್ಯಾಸ್ತಿ ಹೂತಂ ನಮಾಮಿ ಗಜಾನನಂ. ಗುರುರ್ಬ್ರಹ್ಮ ಗುರುರ್ವಿಷ್ಣು ಗುರುರ್ದೇವೋ ಮಹೇಶ್ವರಃ ಗುರುಸಾಕ್ಷಾತ್ ಪರಂ ಬ್ರಹ್ಮ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. ಅಖಂಡಮಂಡಲಾಕಾರಂ ವ್ಯಾಪ್ತಂ ಯೇನ ಚರಾಚರಂ ತತ್ಪದಂ ದರ್ಶಿತಂ ಯೇನ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. ದೋರ್ಭಿರ್ಯುಕ್ತಾ ಚದುರ್ಭಿಸ್ಫಟಿಕಮಣಿಮಯೀಮಕ್ಷಮಾಲಾಂ ದಧಾನ ಹಸ್ತೇನೈಕೇನ ಪದ್ಮಂ ಸಿತಮಪಿ ಚ ಶುಕಂ ಪುಸ್ತಕಂ ಚಾಪರೇಣ ಭಾಸಾಕುಂದೇಂದುಶಂಖಸ್ಫಟಿಕಮಣಿನಿಭಾಭಾಸಮಾನಾ ಸಮಾನಾ ಸಾಮೇವಾಗ್ದೇವತೇಯಂ ನಿವಸತು ವದನೆ ಸರ್ವದಾ ಸುಪ್ರಸನ್ನಾ. ಪೂಜಂದಂ ರಾಮ ರಾಮೇತಿ ಮಧುರಂ ಮಧುರಾಕ್ಷರಂ ಆರುಹ್ಯ ಕವಿತಾ ಶಾಖಾಂ ವಂದೇ ವಾಲ್ಮೀಕಿ ಕೋಕಿಲಂ ಯಃ ಪಿಬಂತ ತತಂ ರಾಮಚರಿತಾಮೃತ ಸಾಗರಂ. ಅದೃಪ್ತಸ್ಥಂ ಮುನಿಂ ವಂದೇ ಪ್ರಾಜೇತ ಸಮಕಲ್ಮಷಂ ಗೋಷ್ಪದೀಕೃತ ವಾರೀಶಂ ವಶಕೀಕೃತ ರಾಕ್ಷಸಂ. ರಾಮಾಯಣ ಮಹಾಮಾಲಾ ರತ್ನಂ ವಂದೇ ಅನಿಲಾತ್ಮಜಂ ಅಂಜನಾನಂದನಂ ವೀರಂ ಜಾನಕೀ ಶೋಕನಾಶನಂ ಕಪೀಶಮಕ್ಷಹಂತಾರಂ ವಂದೇ ಲಂಕಾಭಯಂಕರಂ. ಉಲ್ಲಂಘ್ಯ ಸಿಂಧೋ ಸಲಿಲಂ ಸಲೀಲಂ ಯಶೋಗವನ್ಯಂ ಜನಕಾತ್ಮಜಾಯಾಃ ಆದಾಯ ತೇನೈವ ದದಾಹಲಂಕಾಂ ನಮಾಮಿ ತಂ ಪ್ರಾಂಜಲಿರಾಂಜನೇಯಂ. ಆಂಜನೇಯಮತಿಪಾಟಲಾನನಂ ಕಾಂಜನಾದ್ರಿಕಮಣೀಯ ವಿಗ್ರಹಂ ಪಾರಿಜಾತತರುಮೂಲವಾಸಿನಂ ಭಾವಯಾಮಿ ಪವಮಾನನಂದನಂ. ಯತ್ರ ಯತ್ರ ರಘುನಾಥಕೀರ್ತನಂ ತತ್ರ ತತ್ರ ಕೃತಮಸ್ತಕಾಂಜನಿಂ. ಬಾಷ್ಪವಾರಿ ಪರಿಪೂರ್ಣಲೋಚನಂ ಮಾರುತಿಂ ನಮತರಾಕ್ಷಸಾಂತಕಂ. ಮನೋಜವಂ ಮಾರುತತುಲ್ಯವೇಗಂ ಜಿತೇಂದ್ರಿಯಂ ಬುದ್ಧಿಮತಾಂ ಗರಿಷ್ಠಂ. ವಾತಾತ್ಮಜಂ ವಾನರಯೂತಮುಖ್ಯಂ ಶ್ರೀರಾಮದೂತಂ ಶಿರಸಾ ನಮಾಮಿ. ವೈದೇಹೀ ಸಹಿತಂ ಸುರದ್ರುಮತಲೇ ಹೈಮೇ ಮಹಾಮಂಡಪೇ ಮಧ್ಯೆ ಪುಷ್ಪಗಮಾಸನೇ ಮಣಿಮಯೇ ವೀರಾಸನೇ ಸಂಸ್ಥಿತಂ. ಅಗ್ರೇ ವಾಚಯತಿ ಪ್ರಭಂಜನಸುತೇ ತತ್ವಂ ಮುನಿಭ್ಯಃ ಪರಂ ವ್ಯಾಖ್ಯಾಂತಂ ಭರತಾದಿಭಿಃ ಪರಿವೃತಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಳಂ. ವಾಮೇ ಭೂಮಿಸುತಾ ಪುರಸ್ತು ಹನುಮಾನ್ ಪಶ್ಚಾತ್ ಸುಮಿತ್ರಾಸುತಃ ಶತ್ರುಘ್ನೋ ಭರತಶ್ಚ ಪಾರ್ಶ್ವದಳಯೋರ್ವಾಯುವಾದಿಕೋಣೇಷು ಚ. ಸುಗ್ರೀವಶ್ಚ ವಿಭೀಷಣಶ್ಚ ಯುವರಾಟ್ ತಾರಾಸುತೋ ಜಾಂಬವಾನ್ ಮಧ್ಯೆ ನೀಲಸರೋಜ ಕೋಮಳರುಚಿಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಳಂ. ರಾಮಂ ರಾಮಾನುಜಂ ಸೀತಾಂ ಭರತಂ ಭರತಾನುಜಂ ಸುಗ್ರೀವಂ ವಾಯುಸೂನುಂ ಚ ಪ್ರಣಮಾಮಿ ಪುನಃ ಪುನಃ. ನಮೋಸ್ತು ರಾಮಾಯ ಸ ಲಕ್ಷ್ಮಣಾಯ ದೇವ್ಯೈ ಚ ತಸ್ಯೈ ಜನಕಾತ್ಮಜಾಯೈ. ನಮೋಸ್ತು ರುದ್ರೇಂದ್ರಯ ಮಾನಿಲೇಭ್ಯೋ ನಮೋಸ್ತು ಚಂದ್ರಾರ್ಕಮರುದ್ಗಣೇಭ್ಯಃ. ಚರಿತಂ ರಘುನಾಥಸ್ಯ ಶತಕೋಟಿ ಪ್ರವಿಸ್ತರಂ ಏಕೈಕಮಕ್ಷರಂ ಪುಂಸಾಂ ಮಹಾಪಾತಕನಾಶನಂ. ವಾಲ್ಮೀಕಿ ಗಿರಿಸಂಭೂತ ರಾಮಾಂಬೋ ನಿಧಿ ಸಂಗತಾ ಶ್ರೀಮದ್ ರಾಮಾಯಣೀ ಗಂಗಾ ಪುನಾತಿ ಭುವನತ್ರಯಂ. ವಾಲ್ಮೀಕೇರ್ಮುನಿಸಿಂಹಸ್ಯ ಕವಿತಾವನಜಾರಿಣಃ ಶೃಣ್ವನ್ ರಾಮಕಥಾನಾದಂ ಕೋನಯಾತಿ ಪರಾಂಗತಿಂ. ಜಾನಕೀಕಾಂತಸ್ಮರಣಂ ಜಯ ಜಯ ರಾಮ ರಾಮ ಆಂಜನೇಯ ಸ್ವಾಮಿನಃ ಜಯ. ದಶರಥ ಮಹಾರಾಜ ಸೂರ್ಯನ ಮಾದರಿ ಜ್ವಲಿತಾ ಮಂತ್ರಿಗಳ ಕೂಡ மேலும் அயோத்தியாபுரியோடைய ஜனங்கள்னாலையும் எல்லாம் க்ஷேமமா இருந்து சூரியனை மாதிரி பிரகாசித்தார் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு பார்த்திருந்தோம். அப்பேற்பட்ட தசரத மகாராஜா அவருக்கு தர்மாத்மா மகாத்மா ஆக இருக்கக்கூடிய அந்த தசரத மகாராஜாக்கு சுதார்த்தம் தப்பியமானஸ்ய. சுதார்த்தம் குழந்தைக்கு வேண்டி ரொம்ப தபிச்சுட்டு இருந்தாராம். எதுக்காக வம்சகரஹ சுதஹ ஆசீத்ன வம்சத்தை விருத்தி பண்றதுக்காக ஒரு புத்திரன் இல்லையே என்று அப்பேற்பட்ட தசரத மகாராஜாக்கு எல்லாம் தர்மஜன் தான் எல்லாம் நிரம்பி இருக்கக்கூடிய அவருக்கு ஒரு துக்கம் என்னன்னா புத்திரன் இல்லை, வம்சத்தை விருத்தி பண்றதுக்கு புத்திரன் இல்லை அப்படின்னு சொல்றார். இது ஒரு கவலையா? அப்பேற்பட்ட தர்மஜன் எல்லாம் ஞானம் தெரிஞ்சவர், அவருக்கு ஏன் இப்படி ஒரு துக்கம் வரலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்கு இருக்கும் இல்லவா? ஒரு குழந்தை இல்லாட்டா என்ன சுவாமி தானே குழந்தை அப்படின்னு நினைச்சுட்டு போலாமே கேட்டா, நம்மளுக்கு தேவர்களுக்கு மூணு கடன்ல ஒரு கடன் புத்திரர்கள் விருத்தி பண்ணி அவளுக்கு பித்திருக்காரியங்கள் எல்லாம் பண்றதுக்கு புத்திரர்கள் வேணும் அப்படிங்கிறா. அதுவும் இல்லாமல் உலகத்திலேயே ரொம்ப புனிதமான விஷயம் ஒரு குழந்தைக்கு ஜீவன் கொடுத்து அந்த குழந்தையை தர்மத்துல நிலைநாட்டி அந்த குழந்தையும் தர்ம குழந்தையும் சேர்ந்து எல்லாருமே தர்மத்தை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப புனிதமான விஷயம். அது பகவத் சம்மிதம் கூட. அப்படி இருக்கிறத விருத்தி பண்ணணும் தசரத மகாராஜாக்கு. இன்னொரு சந்ததி இல்லை, மூணு பத்திமார் இருக்கா, ஆனாலும் குழந்தைகள் இல்லை, புத்திர பாக்கியம் இல்லாம இருக்கார். அதனாலேயே குழந்தை இல்லாத ஒரு துக்கம் ரொம்ப தாபமா இருக்கு மனசுல. அப்போ நம்மளுக்கு எல்லாம் ஒரு துக்கம் ஏற்பட்டா ஒண்ணுல பகவான்கிட்ட போய் புலம்புவோம், எனக்கு மட்டும் கஷ்டம் தரையே அப்படின்னு இல்லையா? அத நினைச்சு நினைச்சு உருகி உருகி உருகி நம்மளுடைய மனசத்தையும் கல்மஷமாக்கிடுவோம். அதுல இருந்து பரிகாரம் என்னது, இதுக்கு என்ன உபாயம் அப்படின்னு யோசிப்போம், ஆனா எதுவும் கிடைக்காது, தர்மப்படி நம்ம சிந்தை போகாது. ஆனா இங்க தசரத மகாராஜா எப்படி அவருடைய சிந்தை போறதுன்னா, சிந்தையானஸ்ய தஸ்யேயம் புத்திராசீன் மகாத்மனஹ சுதார்த்தம் வாஜிமேதேன கிமர்த்தம் நயஜாம்யஹம். அந்த மகாத்மாவான தசரதர் யோசிக்கிறாராம். என்ன யோசிக்கிறார் குழந்தை? சுதார்த்தம் அஹம் வாஜிமேதேன கிமர்த்தம் யஜாமின. குழந்தை அடைவதற்கு நான் ஏன் அஸ்வமேத யாகம் பண்ணினாலோ, அது ஏன் பண்ணாம இருப்பானே, அது பண்ணி புத்திர லாபம் ஏற்படுமே அப்படின்னு ஒரு தோணல் வந்துதான் தசரத மகாராஜா. அதாவது துக்கம் ஏற்பட்டதுனால் யாகம் தர்மப்படி யாகம் பண்ணி தேவர்களை எல்லாம் பிரீதிப்படுத்தி, ஏன்னா ஏன் தேவர்களை பிரீதிப்படுத்தணும் அப்படின்னா, முன்காலத்துல எல்லாம் யாகம் பண்றதுக்கு வேண்டி இந்திராதி தேவர்கள் எல்லாரும் வந்து நம்மள கல்யாணம் பண்றதுக்கு அந்த தம்பதிய சேர்த்து வைக்கிறதுக்கு அவ கூடிடுவா. ஏன்னா இவ தம்பதி ஆனதுக்கு அப்புறம் இவ உபாசனம் அக்னிஹோத்திரம் கழிஞ்சு யாகம் எல்லாம் பண்ணினாதானே அவளுக்கு ஹவிசு கிடைக்கும். அப்ப இந்த தம்பதியா இருந்தாதானே தர்மப்படி அவளுக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுனால அவ வந்து நல்லா அனுகூலமா இருப்பா. ஆனா இப்ப எல்லாம் என்னதான் இருந்தாலும் தம்பதி ஆனாலும் யாகங்கள் எல்லாம் நடக்கிறது இல்லையே, ரொம்ப கம்மியாயிட்டு வருது. தர்மப்படி நடக்கிறதே கம்மியாயிட்டு வருது கலிகாலத்துல. ஆனா அந்த திரேதா யுகத்துல அந்த சமயம் தேவர்களுக்கு ஏதாவது துவேஷமோ ஏதாவது நம்ம ஏதாவது தப்பு பண்ணிருந்தா அந்த பாவம் நிவர்த்தி ஆகட்டும், அதுக்காக யாகம் பண்ணினா அந்த பாவம் நிவர்த்தியாகி நம்மளுக்கு உண்டான விக்னம் மாறி அருள் பண்ணுவார்னு ஒரு நம்பிக்கை. அதுதான் தர்மம். அப்ப தர்மப்படி இந்த தசரதர் யோசிக்கிறார். இங்க அதனாலேயே சொல்றா புத்திமான் தர்மாத்மா ராஜா. இப்படி யோசிச்சாதானே புத்தி உள்ளவன் புத்திசாலின்னு சொல்லப்படும். இல்லாம வேற ஏதாவது அதர்மமா யோசிச்சா அவன புத்திசாலின்னு சொல்லுவாளோ? மாட்டா. அதனாலே ராஜா தர்மாத்மாவா புத்திமானுமாக கூட அந்த ராஜா கிருதாத்மபிஹி சர்வைஹி சரியா யோசிச்சு ஒரு சமயம் கூட பாழாக்காம அங்க இருக்கக்கூட மந்திரிமார எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அதோட நல்ல ஒரு நிச்சயமா நம்மளுடைய இந்த ஒரு மனசுல தோன்றின இந்த விஷயத்தை பகிர்ந்துக்கலாம் என்று கூப்பிடத்துக்காக சுமந்திரரை கூப்பிட்டு இப்படி சொன்னார். என்ன சொன்னார்? ச புரோஹிதான் சுயக்ஞம் வாமதேவம் ஜாபாலிஞ்ச அத காஷ்யபம் புரோஹிதம் வசிஷ்டம் ச அந்யே த்விஜதத்தமாஹ. அந்த புரோஹிதரா இருக்கக்கூடியவரும் சுயக்ஞரும் வாமதேவ ரிஷியும் ஜாபாலி மகர்ஷியும் காஷ்யப மகர்ஷியும் வசிஷ்ட மகர்ஷியும் மற்றுள்ள எல்லா பிராமண சிரேஷ்டர்களையும் என்னுடைய குரு பூதரா இருக்கிறவா எல்லாரையும் அழைச்சுண்டு வாப்பா அப்படின்னு தசரத மகாராஜா சுமந்திரரை பார்த்து சொல்ற. அவரோ அவர் எப்பேற்பட்டவர்? சுவரித விக்ரமஹா. சுமந்திரர் லேசான ஒரு மனுஷர் கிடையாது. அவர் கதிவேகம், அவ்வளவு ஒரு ஜெட் வேகத்துல போறார். அப்பேற்பட்ட சுமந்திரர் வேகம் போய் வேதங்களுடைய கரை கண்ட அந்த ஞானிகளை எல்லாரையும் கூட்டிட்டு வந்தாராம். தர்மாத்மாவான அந்த தசரத மகாராஜா அவளை எல்லாம் ரொம்ப உபச்சாரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி தர்ம அர்த்தங்கள் கூட அழகா மதுரமாக ஒரு இன்பமான சப்தத்துல அவர் சொல்ல தொடங்கினார். என்ன சொன்னார்? மமலாலப்யமானஸ்ய புத்ரார்த்தம் நாஸ்தி வை சுகம் ததர்த்தம் ஹயமேதேன யக்ஷ்யாமீதி மதிர்மம. அவருடைய மனசுல இருக்கிறத சொல்றார். நான் புத்திரருக்கு வேண்டி புத்திரார்த்தம் லாலப்யமானஸ்ய மம, ஒரு குழந்தைய கொஞ்சத்துக்கு என்னுடைய மனசு தவிக்கிறது. அப்படின்னா எனக்கு குழந்தை இல்லை, புத்திரன் இல்லை. அப்போ அந்த புத்திரருக்கு வேண்டி தவிக்கிற மனசுக்கு எனக்கு சுகம் அஸ்தின, சுகம் இல்லை எனக்கு. அதனால ஹயமேதேன யக்ஷ்யாமி இதி, அஸ்வமேதயாகம் பண்ணலாம் என்று எனக்கு ஒரு மதிஹி, என்னுடைய ஒரு ஒப்பீனியன், அஸ்வமேதயாகம் பண்ணலாம்னு தோணறது. ததஹம் யஷ்டமிச்சாமி சாஸ்திர திருஷ்டேன கர்மணா கதம் பிராப்ஸ்யாம்யஹம் காமம் புத்திரத்ர விசாரியதாம். அதனால நீங்கள், நான் வந்து இந்த சாஸ்திரங்கள் கண்ட விதி பிரகாரம் யாகம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், இச்சாமி ஆசைப்படுறேன். இதுதான் என்னுடைய மனசுல இருக்கிறது, உங்களுக்கு என்ன தோணுறது, உங்களுடைய மனோரதம் என்னது, இதுக்குண்டான ஒரு உபாயம் சொல்லித்தரணும்னு கைய கூப்பிண்டு பிராப்ஸ்யாமி அஞ்சலியோட கைய கூப்பிண்டு அவ முன்னால அந்த தசரத மகாராஜா சொன்னாராம். அத கேட்டதும் அவ என்ன சொல்றா? சாது சாத்விதி தத்வாக்கியம் பிராமணா பிரத்ய பூஜையன் வசிஷ்ட பிரமுகா சர்வே பார்த்திவசிய மகேரிதம். சாது சாது கேட்டதும் நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டாளா. வசிஷ்டன் போன்ற எல்லா பிராமணர்களும் ராஜாவுடைய முகத்திலேருந்து இந்த வாக்கியத்தை கேட்டதும் நல்லது நல்லது அப்படின்னு சாது சாது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சா. பரம பிரீதாக ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சா. இப்படி தர்ம புத்தியோட இவர் சொன்னாரே, அப்படி சொன்ன இவருக்கு யம் தார்மீகி புத்தி ஆகதா சர்வதா அபிப்ரேதான் புத்திராஞ்ச பிராப்ஸ்யசே. தர்ம புத்தி தோணி யாகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேளே, நிச்சயமாக உங்களுக்கு புத்திர லாபம் ஏற்படும். அது இந்த யாகம் பண்றதுக்கு வேண்டின விஷயங்கள் எல்லாம் தயாராகட்டும் அப்படின்னு என்ன சொல்றா அவ? பிராமணர்கள் சொல்றார், குதிரையை அழிச்சு விடுங்கோ, சரையு நதிக்கு வடக்கு கரையில யாகசாலையை கட்டுங்கோ அப்படின்னு சொன்னார். இது கேட்டதும் இல்லையோ தத பிரீதோ பவத் ராஜா ஷுத்வை த்விஜ பாஷிதம் ஷுத்வை தத் த்விஜ பாஷிதம் இந்த பிராமணர்கள் சொன்னதும் காதல விழுந்ததே இல்லையோ, அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல, அதனாலே கண்ணிலேந்து தாரதாரையா ஜலம். ஹர்ஷ பரியாகுலேக்ஷணஹா, ஆனந்த கண்ணீர் அங்க பொழிக்கிறார். அந்த கண்ணீரோட வேகம் மந்திரிகளை எல்லாம் கூப்பிட்டு சொல்றார், ராஜா என்னுடைய குருஜனங்கள் எல்லாம் சொன்னபடியே என்னெல்லாம் சாமகிரிகள் வேணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணுங்கோ. சமர்த்தர்களால உங்களுக்கு சொல்லித்தர வேண்டாம். அதே மாதிரி அஸ்வஹாச்சா விமுச்சியதாம், குதிரையையும் விட்ட அழிச்சு விடுங்கோ. மேலும் சரைவா உத்தரைய தீரே, சரையு நதியுடைய வடக்கு கரையில யாகசாலையை கட்டுங்கோ. யதாக்கிரமமா சாஸ்திர விதி பிரகாரமா எந்த விக்னமும் ஏற்படாம இருக்கிறதுக்கு சாந்தயாச்ச அபிவர்தந்தாம், சாந்தி கர்மங்களும் பண்ணுங்கோங்கிறா. இப்ப நம்ம விஷயங்கள் எல்லாம் ஒரு விஷயம் பண்றோம், சிலவாலாம் சொல்லுவா, ஓ தேங்காய் அடைச்சதுனால அவனுக்கு என்ன விக்னம் போயிட போறதா, யாராவது நல்ல காரியத்துக்கு போனா கொஞ்சம் சுவாமி பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு போப்பா, ஓ நமஸ்காரம் பண்ணல மட்டும் நல்லா நடந்துடுமோ அப்படின்னு கேட்பா. ஒரு குறுக்கு கேள்விகள் நிறைய கேட்கக்கூட குழந்தைகள் இருக்காளுமா, அந்த குழந்தைக்கு ஏ சொன்னத்தை கேளு பண்ணிட்டு போனா போயேன் அப்படின்னு சொல்லிதான் வெய்வோம். அதோட ஆச்சு, எதனால அது பண்றோம் என்று நம்ம உணர்த்த மாட்டோம். அதனாலேயே குழந்தைகளுக்கு நம்பிக்கையே வரதில்லை. இப்ப இங்க சொல்ற இது காட்டித்தரார் தசரத ராஜா, விக்ன நிவாரணம் பண்றதுக்காக சாந்தி கர்மம் பண்ணுங்க. ஏன்னா அவர் யாகம் எல்லாம் நடக்கிறது அதுக்கு தடை பண்றதுக்கு நிறைய பேர் வருவாளவா. சித்ரம் ஹி மிருகயந்தோத்ர வித்வாம்சோ பிரம்மராட்சசாக யக்ஞஸ்ய சத்ய கர்த்தா வினஷ்யதி. வித்வர்களான பிரம்ம ராட்சசர்கள் இந்த யக்ஞ விஷயத்தை தேடிந்து வருவா, விக்னப்படுத்துறதுக்கு நிறைய பேர் வருவா. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், சாந்தி கர்மா எல்லாம் பண்ணணும்லவா. அதே மாதிரிதான் என்னது ஒரு விக்னம், ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போனோம்னா பிள்ளையாருக்கு அந்த ஒரு விக்னம் மாறி கிடைக்கும், தீர்ச்சியா மாறி கிடைக்கும். அது நம்பிக்கை வேணும் முதல்ல. அதே மாதிரிதான் சுவாமியை நமஸ்காரம் பண்ணிட்டு எந்த நல்ல காரியமும் பண்ணணும் அப்படிங்கறது. இதெல்லாமே ஏதாவது தடைகள் இருந்தா அதெல்லாம் மாறி கிடைக்கட்டும். தீர்ச்சியா ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுனா நிறைய தடைகள் வந்து நிக்கதான் செய்யும். அந்த தடைகள் எல்லாம் நீங்கிறதுக்கு பகவானை பிரார்த்தனை பண்ணணும். சாந்தி கர்மா எல்லாருக்கும் வேண்ட வேண்டதெல்லாம் கொடுத்து திருப்திப்படுத்தினா அவ நம்மளுடைய வழிக்கு வரமாட்டாளே இல்லையோ. அந்த மாதிரி சாந்தி கர்மா பண்ணணும் அப்படின்னு இங்க சொல்ற இந்த சிரேஷ்டமான இந்த யாகத்துல மந்திரலோபம் கிரியாலோபம் போன்ற விஷயங்கள் எல்லாம் உண்டு. இந்த யாகம் அதேபடி நடக்கும்படியாக இருக்கட்டும் என்று சொல்லி, நான் இந்த யாகம் பண்ண போகிறேன், இந்த யாகம் பண்ணணும்னு அபிப்பிராயம் இருந்தது, இப்ப நான் பண்ண போகிறேன் அப்படின்னு தசரத் ராஜா சொல்றார். சாஸ்திரப்படியே பூர்த்தி ஆக்கணும். இதை சம்பந்தமா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு மந்திரிகள்கிட்ட சொல்றா. அதுபடி நீங்க நடத்துங்கோ அப்படின்னு சொல்லி இந்த ராஜாட்டேந்து கேட்ட மந்திரிகள் எல்லாம் என்ன பண்றா, அப்படியே ஆகட்டும் எங்களுக்கும் பரம சந்தோஷம் என்று சொல்லி அவளும் பண்றா. தர்மஜனான அந்த பிராமணர்கள் எல்லாரும் ராஜாவை வாழ்த்தரா, வாழ்த்தி விட்டு நாங்கள் அப்படியே பண்றோம்னு திருப்பி கிளம்புறார்கள். மேலும் என்னாச்சு, விசர்ஜயித்வா தான் விப்ரான் சஜிவானிதமப்ரவீத் ரித்விக்பிருபதிஷ்டோயம் யதாவத் க்ரதுராப்யதாம். அந்த பிராமணர்கள் எல்லாம் சொல்லி அனுப்பிவிட்டு மந்திரிகள்கிட்டையும் இப்படி சொல்லி அனுப்பிவிட்டு புரோஹிதர்கள்ட்ட எல்லாம் இந்த யாகம் இப்படி இப்படி பண்ணட்டும்னு விதி பிரகாரம் பண்ணட்டும்னு சொன்னார். இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் உள்ள போய் தன்னுடைய ஸ்வம் வேஷ்ம அவருடைய இடத்துல போய் உட்கார்ந்துட்டாராம் தசரத மகாராஜா. அப்ப உட்கார்ந்தப்போ அந்த சமயம் அடுத்தது மந்திரிகள்கிட்ட சொல்லியாச்சு, தன்னுடைய குரு ஜனங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் சொல்லியாச்சு, எல்லாரும் ஆயாச்சு ரெடி பண்ணு சொல்லிட்டு. அடுத்தது யாரு யாகம் பண்ணணும்னா தசரத ராஜா மாத்திரம் நினைச்சா மட்டும் போதுமோ, முடியாது. அப்ப தன்னுடைய பத்னிகள் வேணும், அவளும் இருந்த தம்பதியா தானே பண்ணணும் யாகம். அப்போ அவளை எல்லாம் கூப்பிடுறா, ததஸ்தகத்வா தாபத்னீ நரேந்திரோ ஹிருதய பிரியா உவாச தீக்ஷாம் விஷத யக்ஷேஹம் அஹம் சுத காரணாத் சஹ நரேந்திர. அந்த நரேந்திரர் அங்க போய் மனசுக்கு ரொம்ப பிரியப்பட்டவர்களான அந்த பத்னிமாரை எல்லாம் கூப்பிட்டு சொல்றார், சூத காரணாத் குழந்தைக்காக புத்திரருக்காக நான் இந்த யாகம் பண்ண போகிறேன், நீங்களும் தீக்ஷாம் விஷத தீட்சை எடுத்துக்கோங்க, நிறைய தீட்சை இருக்கே அந்த தீட்சையெல்லாம் எடுத்துக்கோங்க, ரொம்ப லேசுப்பட்ட விஷயம் கிடையாது யாகம் பண்றது. முதல் நாள்ல இருந்து அன்னம் சாப்பிட்டா அதோட ஆச்சு, அபிவிருத்த ஸ்நானத்துலதான் முடியும். அதே மாதிரி பல பல தீட்சைகள் இருக்கு, அதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதும் அச்சோ, அப்ப பத்னிகள் நம்மளா இருந்தா என்ன நினைச்சிருப்போம், இத்திர எல்லாம் பண்ணணுமே கஷ்டப்படணுமே நினைப்போம். ஆனா அவளுக்கு அப்படி தோணலையாம். எப்படி தோணித்து, தாசாம் தேனாதிகாந்தேன வசனேன சுவர்ச்சசாம் முகபத்மான்யசோபந்த பத்மானி வஹிமாத்யே. அதி மனோஜ்ஞமான அந்த வார்த்தையை கேட்டதும் அதிகாந்திகள் ஆன அந்த மனைவிகள் தவாளுடைய முகபத்மானி ஹிமாத்யே பத்மானி இவள் அசோபந்த. முகக்கமலங்கள் ஹேமந்த ருதுவுல தாமரைப்பூ, ஹேமந்த ருதுவோடைய அந்திமத்துல தாமரைப்பூ எப்படி விடருமோ அதே மாதிரி விடர்ந்துதான் சந்தோஷத்தினால அப்படின்னு சொல்லி எட்டாவது சர்க்கம் பூர்த்தி ஆகுறது. இத்தியாதிஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவிய பாலகாண்டே அஷ்டம சர்க்கஹ ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. மேலும் சனத்குமாரர் கேட்டு ராஜாட்ட போய் தனியா சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சொல்றார். சுமந்திரருடைய வாக்கியம், சனத்குமாரர் சொன்ன விஷயங்களை சுமந்திரர் ராஜாட்ட சொல்லக்கூடியது. ஏதச்சுத்வாரஹ சூதோ ராஜானமிதம் அப்ரவீத் ஷூயதாம் யத் புரா வ்ருத்தம் புராணே நமயாஷ்ருதம். சாரதியான சுமந்திரர் இதை கேட்டு ராஜாட்ட போய், ராஜா அக்கான்னு இருக்காரு ஏகாந்தத்துல, அவர்கிட்ட போய் ஒரு விஷயம் சொல்றார். என்ன விஷயம்? ஒரு பூர்ண விருத்தாந்தம், அதாவது போன யுகத்துல நடந்த விஷயத்தை ஒருத்தர் என்கிட்ட சொல்லியிருக்கார், அது நான் சொல்றேன், நீங்க கேளுங்கோ அப்படின்னு ரொம்ப பவ்யமா வினயமா சொல்ற. சனத்குமாரோ பகவான் பூர்வம் கதித்தவான் கதாம் ரிஷீணாம் சந்நிதௌ ராஜன் தவ புத்ரா சமம் பிரதி ராஜா. பகவானான சனத்குமாரர் அப்படிங்கிற ரிஷி அவருடைய சந்நிதியில வச்சு ஒரு சமயம் உங்களுக்கு புத்திரர்கள் உண்டாகிற விஷயத்தை ஒரு கதையை எனக்கு சொல்லியிருந்தார், அதை நான் சொல்றேன் அப்படிங்கிறார். என்ன கதை? கதைக்குள்ள கதை. இந்த கதை என்னதுன்னு பார்ப்போம். கஷ்யபஸ்ய து புத்ரோஸ்தி விபண்டக இதி ஸ்ருதஹ ரிஷ்யசுங்க இதி க்யாதஹ தஸ்ய புத்ரோ பவிஷ்யதி. கஷ்யப மகர்ஷி அப்படிங்கிற ரிஷிக்கு விபண்டகன் என்று ரொம்ப புகழ் வாய்ந்த ஒரு புத்திரர்கள் இருந்தார், இருக்கார். அவருக்கு ரிஷ்யசுங்கரன் அப்படின்னு ஒரு புத்திரர் இருக்கார், அதாவது விபண்டகருடைய புத்திரர் ரிஷ்யசுங்கன் அப்படின்னு ஒரு ரிஷ்யசுங்கன் ரொம்ப புகழ் வாய்ந்த ஒரு புத்திரர் பிறக்க போகிறார்னு சொன்னார். மேலும் சவனே நித்ய சம்ருத்தோம் முனர்வனவரத்ததாம். அந்த பிராமண சிரேஷ்டர் முனிவரன் காட்டிலேயே இருப்பான், வனத்திலேயே வனச்சரகா வனவாசியா இருக்கக்கூடியவர், வேற வெளி உலகம் எதுவும் காணாதவர், அப்பா பக்தி பித்ரு பக்தியே இப்போ நிறைஞ்சிருக்கக்கூடியவர், அப்பாவை விட்டு விலகாதவர், அப்ப வன வனத்திலேயே இருப்பார், அதனால வேற எதுவுமே தெரியாதவரா இருந்தார். அப்போ லோகங்கள்ல பிரம்மச்சரியத்துக்கு பேரு கேட்டதா அந்த மகாத்மா இருப்பார். மேலும் கிரகஸ்தாசிரமத்தை அடையறதுக்குண்டான ஒரு யோகமும் அவருக்கு வரும். இப்படி இருக்கக்கூடிய அக்னிஹோத்ரியான அக்னியையும் கீர்த்திமானையும் அப்பா மேல இருக்கக்கூடிய பக்தியும் அவரை சுஸ்ரூஷை பண்ணிட்டும் அவர் நிறைய காலம் வாழ்ந்துருப்பார். அந்த காலத்துல பிரதாபசாலியான அதிபலவானான ரோமபாதன் அப்படிங்கிறவர் அங்க தேசங்கள்ல பேரு கேட்ட ராஜாவா பவிப்பார். ரோமபாதர் ராஜா ஆவார் அப்படின்னு சொல்றார். அந்த ராஜாவுக்கு அதர்மத்தால அதிபயங்கரமா அதிகோரமான சர்வ பிராணிகளுக்கும் பயத்தை உண்டாக்குவதான மழை இல்லாத அவஸ்தை அனாவிருஷ்டி. இப்ப இதுல என்ன புரியறது? அதர்மம் இருந்தால் ரொம்ப ஏன்னா தப்பு, ஒரு ராஜா தப்பு பண்ணிருக்காருன்னா அந்த தேசத்துக்கு மழை இருக்காதான். மழை இல்லாட்டா என்னெல்லாம் கஷ்டங்கள் யோசிச்சு பாருங்கோ. ஜலம் இல்லை, அதனால பக்ஷணம் இருக்காது, சர்வ பிராணிகளுமே பயந்து போய் அவளுக்கு ஜீவனை நிலைநிறுத்த முடியாத ஒரு அவஸ்தை வந்துடும். அதனால அங்க அந்த ரோமபாதன் அப்படிங்கிற ராஜாக்கு மழை இல்லாத ஒரு அவஸ்தை பவிக்கும்பா அந்த தேசத்துக்கு. அப்போ என்ன ஆகும்? அனாவிருஷ்டியாம் துவிருத்தாயாம் ராஜா துக்க சமன்விதா பிராமணான் ஸ்ருத விருத்தாம்ஷ சமானிய பிரவக்ஷதி. மழை இல்லாத அவஸ்தை உண்டாச்சே இல்லையோ, அதனால ரொம்ப சங்கடப்பட்டு வேகம் ஞான விருத்தர்களான பிராமணர்களை எல்லாம் அழைச்சிண்டு வா அப்படின்னு சொல்லி அவளை அழைச்சிட்டு வந்து, நீங்க வந்து ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்கோ, தர்மத்தை தெரிந்தவர், லோக சரித்திரத்தை நன்னா தெரிஞ்சவர், நீங்கள் இந்த ஏதாவது பிராயச்சித்தம் இருந்தா, பிராயச்சித்தம் யதாபவேத், நான் ஏதாவது தப்பு பண்ணிருப்பேன் அதனாலதான் இப்படி இருந்தா இருக்கு, அதுக்குண்டான பிராயச்சித்த விதி ஏதாவது சொல்லித்தாங்கோ அப்படின்னு சொல்ல அவர் சொல்றார். தக்ஷந்தி தே மகிபாலம் பிராமணோ வேத பாரகாஹ விபண்டக சுதம் ராஜன் சர்வே சர்வே சர்வோபாயரிஹானய. வேத பாரகர்களான அந்த வேதங்களுடைய கரை கண்டவர்களான அந்த பிராமணர்கள் ராஜா டெப்பி சொன்னார். என்ன சொன்னார்? இதுக்கு ஒரே ஒரு உபாயம் என்ன அப்படின்னா, விபண்டகருடைய புத்திரரை இங்க கூட்டிட்டு வாங்கோ. யாரு? விபண்டகருடைய ரிஷிசுங்கர் அப்படிங்கிற முனிவரை கூட்டிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லுவாளாம். அப்போ ஆனா யஜமகி பால ரிஷ்யசிங்கம் சனஸ்கிருதம், ஹே ராஜா, ரிஷ்யசிங்க மகர்ஷியை நன்னா சத்காரம் பண்ணி கூட்டிட்டு வாங்கோ. இன்னுட்டு என்ன பண்ணுங்கோ, கன்யாம் சாந்தாம் விதினாம், உங்களுடைய பொண்ணான சாந்தையை அவருக்கு குமப்பிரகாரம் விதி பிரகாரம் கிரம பிரகாரம் அவர்களுக்கு அவருக்கு கொடுங்கோ, அந்த ரிஷிசங்க மகர்ஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கோ அப்படின்னு சொல்றார். ஏன்னா அப்பேற்பட்ட மகர்ஷி வந்தாலே இந்த ராஜ்யத்துக்கு மழை பெய்யும், மேலும் அவரை இங்க தக்க வச்சுக்கிறதுக்கு இதுதான் ஒரு மார்க்கம், அதனால உங்களுடைய பெண்ணை கொடுங்கோள் என்று சொல்லி தேஷாம் துவசனம் சுத்வா அந்த வார்த்தையை கேட்டுட்டு வீரரன் அந்த ராஜா இப்பவே இதுக்கு அவரை கூட்டிட்டு வரத்துக்கு ஒரு வழி பண்றோம்னு யோசிக்க தொடங்கினாராம். அப்ப தைரியமான அந்த ராஜா மந்திரிகள்கிட்ட எல்லாம் கூப்பிட்டு சொல்றா, நீங்க ஒன்னு போயிட்டு மந்திரிகள் புரோஹிதர்கள் அவளெல்லாம் கூப்பிட்டு நீங்க வந்து போயிட்டு அவரை கூட்டிட்டு வரலா அப்படின்னு சொன்னதும் அவளுக்கெல்லாம் என்ன வருது, தேதுர ஆத்மியோ வஜ சுத்வா வியதிதா வினதானனாஹ. அவரெல்லாம் தலையை குனிச்சு விட்டா. ஏன் தலையை குனிக்கிறா அப்படின்னா போக முடியாது அப்படிங்கறதுனுடைய அர்த்தம் தானே. எதனாலனா அவளுக்கெல்லாம் பயமா, யார பயம் அப்படின்னா அந்த ரிஷியை பயம், விவண்டகன் அப்படிங்கிற அந்த ரிஷிய பயம். ஏன்னா அவர் ரொம்ப கோபம் கொண்டவர், அவர் ஏதாவது பிள்ளைய கூட்டின்னு வந்தோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு கோபம் வந்தா நம்மளுடைய சாபம் சபித்திடுவார், அந்த சாபத்துக்கு நாங்கள் ஆளாகிறதுக்கு எங்களுக்கு தைரியம் இல்லை என்ற பயத்தினால நாங்கள் போகச்சே மன போக மாட்டோம் என்று தலையை குனித்தார்கள். ஆனாலும் இவரை கூட்டிட்டு வரணவே அப்படிங்கறதுக்காக பிராமணர்கள் எல்லாம் சொன்னார். அப்ப அவளாலையும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவ ஒரு உபாயம் சொல்றா, நீங்க ஒரு காரியம் பண்ணுங்கோ, கணிகா பிஹி ஆனித நல்ல பெண்டீர்களை பெண்களை கூட்டிட்டு வாங்கோ, அவரை அனுப்பி வைங்கோ, நல்ல அலங்காரம் எல்லாம் பண்ணி அனுப்பி வைங்கோ, அப்போ நிச்சயமா அவர் வந்துடுவர், வந்து வருண பகவான் நம்மளுக்கு கருணை காட்டுவார் என்று சொல்லி சாந்தையையும் கல்யாணம் பண்ணுங்கோ அப்படின்னு அந்த பிராமணர்கள் இன்னொரு தடவை சொல்ற. அப்போ சரி அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி அந்த தசரத ராஜா இந்த கதையை கேட்டதும் சட்டுன ஆனந்தம் ரொம்ப, அந்த ஆனந்தத்தினால சொல்றார், நீங்கள் இது எப்படி அந்த முனிவரை இவா கொண்டு வந்தா, ரிஷ்யசிங்க முனிவரை இந்த ராஜ்யத்துக்கு எப்படி கொண்டு வந்தா, ஸ்திரீகளை அனுப்பப்பட்டா சொன்னாலே அந்த கதையை கொஞ்சம் விஸ்தாரமா சொல்லித்தாங்கோளே அப்படின்னு விஸ்தரேன உச்சியதாம் விஸ்தரமா விஸ்தாரமா சொல்லித்தாங்கோன்னு சொல்லி அந்த ஒன்பதாவது சர்க்கத்தையும் பூர்த்தியாவது. இத்யாஸ்ரீ ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதி காவிய பாலகாந்தே நம சர்கஹ ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம. அடுத்தது தசம சர்க்கம். இதுல அந்த கதையை தசரத ராஜா கேட்டாரே இல்லையோ, அந்த விஸ்தாரமா சொல்லித்தாங்க எப்படி அந்த ரிஷிசங்க முனிவரை இந்த ராஜ்யத்துக்கு கொண்டு வந்தார், எப்படி மழை பெய்தது, அந்த கதையை விஸ்தாரப்படுத்துங்கோன்னு சொல்லி அந்த விஸ்தாரமான கதையை இந்த சர்க்கத்துல சொல்றா. சுமந்திரச்சோதிதோ ராஜ்ஞா ப்ரோவாசேதம் வஜஸ்ததா யதர் ஷ்ருங்கத்வானீதஃ ஷ்ருணுமே மந்திரபிஸ்ஸஹ. சுமந்திரர் அந்த சமயம் ராஜா கேட்டாரே இல்லையோ அந்த கேள்விக்கு பதில் சொல்றா, அந்த ஸ்திரீகளை எல்லாம் கொண்டு வந்த விஷயங்களை எல்லாம் நான் சொல்றேன் கேளுங்கோ அப்படின்னு சொல்லி அந்த பிராமணர்கள் புரோஹிதர்கள் அந்த ராஜா பத்தி சொன்னாரே இல்லையோ, நீங்கள் ஸ்திரீகளையே அனுப்பிட்டு அவரை கூட்டிட்டு வாங்கோன்னு. அது எதுக்காக அப்படின்னா தபஸ்திலையும் வேத அத்தியாயனத்திலையும் ரொம்ப ஆசை உள்ளவர்களும், மேலும் வனவாசினி இல்லவா, அவர் வந்து வனவாசி அங்க வனத்திலேயே வசிக்க கூடினவர், அப்பா பித்ர சுசுரூஷை பண்ணிட்டு இருக்க கூடினவர், அவர் அந்த காட்டிலேருந்து வெளியில வந்துட்டுல வெளி உலகம் நாடு என்னது தெரியாது, ராஜானா என்னன்னு தெரியாது, அப்படி இருக்கக்கூடிய ரிஷ்யசிங்க முனிக்கு ஸ்திரீகள் யாருன்னா தெரியாது, விஷய சுகம்னா என்ன தெரியாதவராக்கும், அதனால ஆகர்ஷணம் ஏற்படலாம், அப்படி இந்திரிய வியாபாரம் எதுவும் இல்லாத இந்த அந்த முனிவர்களுக்கு அந்த முனிவருக்கு இந்த நகரத்துக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு இதுதான் ஒரு ரூபம், அதனால ரொம்ப ரூபவதியா இருக்கக்கூடிய ரூபவதியா இருக்கக்கூடிய நன்கு அலங்காரம் பண்ணப்பட்ட ஸ்திரீகளை கணிக்காக வேஷர்களை ஸ்திரீகளை கூட்டிட்டு போகட்டும், இதுதான் ஒரு உபாயம் என்று சொல்ல ராஜா அது கேட்டு அப்படியே ஆகட்டும்னு சொல்லி முக்கிய ரொம்ப ஸ்திரீகள்லயே ரொம்ப அழகா இருந்தவர்களும் முக்கியமான வேஷர்களும் கூட்டிட்டு வந்தாலாம். வார முக்கியாக தூ தச்சுத்வா மகத்வனம் பிரவிஷிதோ, இந்த ராஜாவுடைய ஆஜ்ஞைப்படி கேட்டுட்டு அந்த ஸ்திரீகளும் காட்டுக்குள்ள வன் பெரிய மகத்வனம் பெரிய காடாமது பெரிய காட்டுக்குள்ள உள்ள போனாதான். அப்போ என்னாச்சு, ஆசிரமஸ்யாவிதூரேஸ்மின் யத்னம் குர்வந்தி தர்சனே. இந்த ஆசிரமத்துல பக்கத்துல எப்பவுமே வந்து பார்த்துட்டு இருக்கா, இந்த முனிவர் வருவரா வருவாரான்னு பார்த்துட்டு இருக்கா. ஆனா தீரனான அந்த ரிஷி புத்திரருக்கு பாக்குறதுக்கு அவருடைய ஒரு தர்சனம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா இவா. ஏன்னா வெளியிலேயே வரமாட்டானா, அவர் அப்பாவுடைய அச்சஞ்சல பிரீத்தியா இருந்துட்டு அப்பாவையே பார்த்துட்டு ஆசிரமத்துல இருந்து வெளியிலேயே வரல. இந்த தபஸ்விகளான இந்த இவரை பார்க்கறதுக்கு வேண்டி அந்த ஸ்திரீகள் அப்படியே பார்த்துட்டே இருந்தா காட்டுல வருவரா வருவரா வருவரான்னு. அந்த சமயம் விமண்டகபுத்திரர் எதிர்ச்சமா, விமண்டகர் எங்கேயோ போனப்போ சரி வனத்துல போறோம் அப்படின்னு சும்மா எதிர்ச்சியா அவர் நடந்து வர நடந்து வரத்த இந்த சிரேஷ்டமான கன்னிகளை பாக்கிறார். அந்த பெண்களை பார்த்தா பார்த்துட்டு அவர் என்ன யோசிக்கிறார், தாசித்ரவேஷா பிரமதா காயந்தியோ மதுரஸ்வரை ரிஷிபுத்திரம் உபாகம்ய சர்வா வச்சனம் அப்ருவன். அந்த விமண்டக புத்திரர் இவந்த பெண்டீர்களை பார்த்ததும் அந்த அவர் சந்தோஷத்தோட அந்த பெண்டீர்கள் எல்லாம் நேரா வந்துண்டு அவ எப்படி இருக்கலாம், சித்தவேஷா அழகான அலங்காரங்கள் எல்லாம் தரிச்சுண்டு மதுரஸ்வரைகி மதுரமான ஸ்வரத்துல பாடிண்டு ஸ்திரீகள் பூவெல்லாம் பிரிச்சுட்டு இருந்திருக்கா. அந்த ஸ்திரீகள் இவரை பார்த்ததும் நேரா வந்து ரிஷிபுத்திரர்கிட்ட வந்து மதுரமான ஸ்வரத்துல சொன்னாளா, என்ன சொன்னா, கஸ்துவம் கிம் வர்த்தசே பிரம்மன் ஞாதுமிச்சா மகே வயம் ஏகஸ்துவம் விதனே கோரே வனேச்சரசி சம்சனா கஸ்துவம் கிம் வர்த்தசே பிரம்மன் துவம் கஹ பிராமண சிரேஷ்டா நீங்க யாராக்கும், துவம் ஏகா விஜனே கோரே வனே சரசி நீங்க ரொம்ப ஏக்கமா யாருமே துணை இல்லாம ஒரே தனியா நீங்க யாருமே இல்லாம இந்த பயங்கரமான கோரமான வனத்துல சஞ்சாரம் பண்றீங்களே, கிம் வர்த்தசே எதுக்காக நீங்கள் இங்க இருக்கேன், வயம் ஞாதும் இச்சாமகே நகா சம்ச எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கு, நீங்கள் சொல்லுங்கோ உங்களை பத்தி என்று சொல்ல, அது காமிய ரூபாக தேன அழகான சாரு ரூபிணிகளா இருக்கக்கூடிய அவர்கள் இப்படி கேட்டதும் அந்த ஸ்திரீகளை பார்த்து சொல்றா. இந்த முனிவருக்கு தெரியாது இது ஸ்திரீகளா என்னன்னு தெரியாது, ரொம்ப தேஜஸ்விகளா இருக்காளேன்னு அதிசயத்தோட சொல்றா, அன்போட சொல்றாளாம் ஹார்தாத். அந்த ரிஷிகள் சொல்றா, திருப்பி சொல்றா, நான் வந்து என்னோட அப்பாவை பத்தி சொல்றேன் அதுதான் ரொம்ப உச்சிதமா இருக்கும்னு தன்னுடைய அப்பாவுடைய விருத்தாந்தத்தை சொல்றா. பிதா விபண்டகோஸ்மாக்கம் தஸ்யா ஹம்சுத ஔரசஹ ரிஷ்யசங்கை விக்யாதம் நாம கர்மச்சமே புவி. என்னுடைய அப்பா விபண்டகமுனி, அவருக்கு நான் தர்மப்படி பிறந்த ஒரு ரிஷ்யசங்கன் என்று எனக்கு என்னுடைய பெயர். என்னுடைய இந்த விஷயம் எல்லாருக்கும் உலகத்துல எல்லாம் பிரசித்தமாக்குமே. இங்க பக்கத்துலதான் என்னுடைய ஆசிரமஸ்தலம். நீங்கள் அவ சொல்றா சுபதர்ஷனாக, சுபமா மங்களகரமா இருக்கக்கூடிய பார்க்க பாக்கிறதுக்கே மங்களகரமா இருக்கக்கூடிய ரூபத்தோட இருக்கக்கூடியவர்களே, நீங்கள் கண்டிப்பா அவசியம் என்னுடைய ஆசிரமத்துக்கு வரணும். அங்க நான் வந்து விதிப்பூர்வகம் பூஜாம் கரிஷ்யேவை, விதி விதியோட சாஸ்திரப்படி நான் பூஜையை பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நீங்கள் அவசியம் வரணும் என்று சொல்ல, அந்த ரிஷ்யபுத்திரருடைய வார்த்தையை கேட்டு இவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா வரேன்னு சொல்லி அவருடைய ஆசிரம ஸ்தலத்துக்கு எல்லாருமா ஆசிரமம் எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்கு வேண்டி எல்லாருமா சேர்ந்து கிளம்பிட்டா அவரும் ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போற. அங்க போய் அந்த ரிஷி சொல்றார், விபண்டக புத்திரர் சொல்றார், கதானாம் ரிஷிபுத்திரஹாம். அந்த ரிஷிபுத்திரர் அங்க போன அவர்களுக்கு உடனே இதம் அக்கியம் இது அக்கியம் பண்றேன், இதம் பாத்தியம் பாத்தியம் பண்றேன், இதம் மூலம் அதாவது இது கிழங்கு அப்படின்னு சொல்லி காட்டுறா, இதம் பலம் இது பழமாக்கும் அப்படின்னு எங்களுடைய ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாம் தான் உபச்சாரம் என்று சொல்லி அவளுக்கு பரிச்சயம் பண்ணி உபச்சாரத்தை பண்ணி கொடுக்கிறார். ஆச்சரியமான விஷயம், ஏன்னா அந்த ரிஷிக்கு இந்த ஸ்திரீகள் தான் நம்மளை வசப்படுத்துறதுக்கு வேண்டி வந்திருக்காருன்னெல்லாம் தெரியாது. அவருக்கு தேஜஸ்விகளா இருக்கா, பிறந்ததுலேருந்து பார்க்காத ஒரு உருவமா இருக்கு. அதனால ஒரு ஆச்சரியத்தோட தன்னுடைய அப்பா சொல்லியிருக்கா, யாரு வனத்துல வந்தாலும் அவள் ஆசிரமத்துக்கு கூட்டின்னு வந்து உபச்சாரம் பண்ணணும், அதிதியே உபச்சாரம் பண்ணணும் என்ன சொல்லியிருக்கா. அப்பாவோட வார்த்தையை காப்பாத்துறதுக்காக இவாளையும் கூட்டின்னு வந்து உபச்சாரம் பண்ற, எங்களுடைய ஆசிரமத்துல இதெல்லாமாக்கும் விஷயங்கள் அப்படின்னு காட்டி கொடுக்கறா. இந்த இது இவருக்கு சந்தோஷம், அந்த ஸ்திரீகளுக்கும் ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோட அந்த உபச்சாரத்தை எல்லாம் அங்கீகாரம் பண்ணினா எடுத்துண்டா. அந்த விபண்டக ரிஷி வந்துடுவாரோ வந்துடுவாரோ பயம் இவாளுக்கு. ஏன்னா ஏதாவது சாபம் கிடைச்சாலோ அப்படின்னு பயந்துட்டு நாங்கள் திருப்பி போறோம் கிளம்பி விடுறோம் அப்படின்னு ரொம்ப சமயம் செலவழிக்காம அவ சொல்லி விட்டா, யோசனை பண்ணா. அந்த சமயம் அந்த பிராமணோத்தவர்களுக்கு என்ன பண்றா, அந்த பிராமணோத்தவனான அந்த விபண்டகர புத்திரர்களுக்கு தன் கையில அவ எடுத்துட்டு வந்திருக்கா பலகாரங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கா. சந்தோஷத்தோட அவர்களை ஆலிங்கனம் பண்ணிவிட்டு நல்ல நல்ல மோதகான் பக்ஷியான் சதஸ்மை பிரததுஹு, மோதகங்கள் கொடுத்தாலாம் பலகாரங்களை கொடுத்தாலாம், அந்த இதுதான் எங்களுடைய ஆசிரமத்தினுடைய பட்சணம், நீங்க இது சாப்பிட்டு ருச்சி பாருங்கோ என்று சொல்லி கொடுக்கிற கொடுத்து நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகத்துல அவர் கிளம்பி போயிட்டார். இவரும் அந்த பழங்களை எல்லாம் சாப்பிடுறா, ரொம்ப நன்னா இருக்கு, இப்படி இதெல்லாம் நான் இங்க சாப்பிடல, மோதகம் மாதிரி பலகாரங்கள் எல்லாம் அந்த காட்டுல கிடைக்காது இல்லையோ, அதனால இவருக்கும் ரொம்ப மனசு ரொம்ப சஞ்சலமாவது, இது ரொம்ப ருச்சியா இருக்கே, அவ வருவாளா இனியும் வருவாளா மாட்டாளா அப்படின்னு அவளும் அந்த விபண்டக புத்திரரும் ரிஷிசிங்க முனிவர் அவர் வந்து ரொம்ப யோசிச்சுருந்தார். அப்ப அடுத்த நாளைக்கு வீரியவானான அவர் இவ வருவாளா அப்படின்னு அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துருந்தா சட்டுன்னு வாரமுக்கியாக திருஷ்டாக அந்த வேஷ்யா ரத்னங்களை பார்த்தாளாம். பார்த்ததும் இவருக்கு சந்தோஷம். அப்ப அவ வந்து சொல்றா, திருஷ்வைவ சததா விப்ரம் ஆயாந்தம் ஹிருஷ்டமானசா உபஸ்ருத்ய தத சர்வாஹ தாஸ்தம் உபரிதம் வசஹ. அவளை பார்த்து அந்த அந்தனையும் பார்த்து எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சு அவ ரெண்டு பேரும் பாத்துக்கிறா பேசிக்கிறா இருவர்களும். அவ பார்த்து சொல்றா, சௌமியா சௌமியமா இருக்கக்கூடியவரே, உங்களுடைய ஆசிரமத்துக்கு நாங்கள் எல்லாம் வந்தோம் இல்லையோ, அதே மாதிரி எங்களுடைய ஆசிரமத்துல வந்து எங்களுடைய ஆசிரமத்திலயும் கிழங்கு பழங்கள் எல்லாம் உண்டு, பல பல விஷயங்கள் பக்ஷ்ய சாதனங்கள் எல்லாம் உண்டு, நீங்கள் எங்களுடைய ஆசிரமத்திலையும் வந்து உபச்சார கர்மம் ஏத்துக்கணும் என்று எங்கள் நாங்கள் எல்லாம் தாற்பயப்படுறோம், நீங்கள் அவசியம் வந்து அருள் பண்ணணும் என்று சொல்ல, இது கேட்டதும் நிச்சயமா வரேன், ஏன்னா உபச்சாரம் அந்த ரிஷியை கூப்பிடுறதல்லவோ, அப்ப ரிஷி ரிஷிசங்க முனிவருக்கும் சந்தோஷமாச்சு, நிச்சயமா வரேன் என்று அந்த ஸ்திரீகள் கூட ஸ்திரீகள் இவரை கூட்டிட்டு போனாராம். தத்ர தானியமானே தூம் விப்ரே தஸ்மின் மகாத்மனி வவர்ஷ சஹசா தேவோ ஜெகத் பிரஹ்லாதயம் ததா. மகாத்மாவான அந்த பிராமணர் அங்க கூட்டிட்டு போனதும் ஒரு கால் எடுத்து வச்சார் அந்த தேசத்துல அந்த நகரத்துல வச்சதும் பிரஹ்லாதயம் சாம்யவர்ஷ சஹசா தேவோ, தேவர்களுக்கெல்லாம் சந்தோஷமாயி வருண பகவான் மழையை பொழித்தார். ஒரு கால் பாதம் வச்சதும் அந்த ரிஷிசங்க முனிவர் பாதம் வச்சதும் அந்த ராஜ்யத்துக்கு பூரா மழை கிடைச்சது. வர்ஷேன ஏவ மழையோட கூட அந்த நகரம் விளங்கத்த முனிஸ்ரேஷ்டனான அந்த அந்தனனை அந்த ராஜா யதாக்கிரமம் நமஸ்காரம் பண்ணினாரா, நமஸ்காரம் பண்ணி வணங்கிண்டு சொல்றார், நான் உங்களை சாஸ்திரப்படி அர்க்கியத்தை தந்து உங்களை உபச்சாரம் பண்ணணும், எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும் என்று சொல்லி அந்த ராஜா சொல்றார். எங்களுடைய இது வந்து நகரம் தான், உங்களை அழைச்சிட்டு வரத்துக்கு தான் பிராமணர்களுடைய உபாயத்தினால்தான் இப்படி வந்தது, நீங்கள் கோபம் கொள்ளாமல் எங்களை அனுகிரகம் பண்ணணும் என்று சொல்லி அவரை சமாதானப்படுத்தி கன்னிகையான கன்யாம் சாந்தாம் சாந்தேன மனசா யதாவிதி தஸ்மை தத்வா ஹர்ஷம் அபாபன், கன்னிகையான சாந்தையை சமாதானம் கொண்டு நீங்கள் ஏத்துக்கணும் என்று பிரதானம் பண்ணி சந்தோஷமாக அந்த மகா தேஜஸ்வியான ரிஷ்யசங்கமுனி பத்னியான சாந்தையை கூட்டிட்டு சர்வ அபீஷ்டங்களையும் நன்னா பிரதானம் பண்ணிட்டு உபச்சாரம் பண்ணப்பட்டவர்களாக விளங்கினார், அங்கேயே தங்கினார். ராமாயணத்துல மேற்கொண்டு சொல்றதில்லை, இல்ல என்ன சொல்றாருன்னா, இந்த விபண்டக முனிவர் வந்து பாக்கிறார், இந்த பார்த்ததும் கோபம் வருது, ஆனா ராஜா சமாதானம் பண்றா இதுதான் அவசியம் என்று சொல்லி கோபம் தணிஞ்சு தன்னுடைய புத்திரர்கிட்ட சொல்றா, நீ இங்கேயே இரு, இந்த சாந்தே அப்படிங்கிறவள் காட்டுல வந்து கஷ்டப்படலாம், நீ அதனால இங்கே வசி அப்படின்னு சொல்லி அருள் பண்றார் அப்படிங்கிற ஒரு சின்ன சரித்திரம் வேற புராணங்கள். அப்ப இதுல சொல்ற இப்படி அவ சந்தோஷமாக அந்த ரிஷ்யசிங்க முனிவரும் அந்த சாந்தா அப்படின்னு இவ இந்த தம்பதிகள் சந்தோஷமா வசிச்சா அந்த ராஜ்யமும் செழித்துதான், மழை இல்லாத கஷ்டம் நீங்கி சௌக்கியமா மழையோட ஜலம் அபிவிருத்தி ஆச்சு, எல்லா பிராணிகளுக்கும் பயம் நிவர்த்தி ஆச்சுன்னு சொல்லி தசமஸ்கந்த தசமம் சர்க்கம் பூர்த்தி. இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவியே பாலகாண்டே தசம சர்க்கஹ ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராம ராம. மேலும் ஏகாதச சர்க்கம் 14 சர்க்கத்துல தசரதர் ரிஷ்யசிங்க முனிவரை அயோத்தியாவுக்கு கூட்டிட்டு வர சரித்திரம் சொல்லப்படுறது. இதுல என்ன, பூய ஏவச ராஜேந்திர ஸ்ருணுமே வசனம் ஹிதம் யதா ததேவ பிரவர கதயா கதாயாமேவம் அப்ரவீத். ராஜா, இது நான் இந்த கதையை சொல்லிட்டேன், நீங்க கேட்ட கதை விஸ்தாரமா சொல்லிவிட்டேன். இப்படிதான் ரிஷ்யசிங்க முனிவர் அவருடைய ராஜ்யத்துக்கு வந்தார்கள். வந்து மழை பொழிந்து அந்த ராஜ்யமே செழித்தது, அபிவிருத்தி ஆச்சு. மேலும் அவர் கொஞ்சம் கூட பூர்வ விருத்தாந்தம் சொல்லியிருக்கார், அதையும் நான் சொல்லிடுறேன், கேட்டுடுங்கோ அப்படின்னு சொல்லி. இக்ஷ்வாகுநாம் குலே ஜாதோ பவிஷ்யதி சுதார்மிகஹ நாம்னா தசரதோ ராஜா ஸ்ரீமான் சத்ய பிரதிஷ்ரவஹ. அந்த முனிவர் இதே இக்ஷ்வாகுநாம், இக்ஷ்வாகு வம்சத்துல நல்ல தார்மிகனுமா இருக்கக்கூடிய ஸ்ரீமான், ஸ்ரீமானா இருக்கக்கூடிய சத்ய பிரதிஷ்ரவஹா சத்ய பிரதிஜை இருக்கக்கூடிய நாம்னா தசரதா தசரதன் என்ற பெயரான ஒரு ராஜா ஜனிக்க போகிறார், ஜாத்தகா பவிஷதி பிறவி எடுக்க போகிறார். இன்னுட்டோ அந்த ராஜாக்கு, அந்த ராஜாக்கும் அங்க ராஜாக்கும் அங்க தேசம் அப்படிங்கிற அந்த ராஜாவுக்கும் நன்னா சக்கியம் ஏற்பட்டு அங்க தேசாதிபனான ரோமவாதன் அப்படிங்கிற புத்திர உண்டாகுமா. யாருக்கு, அங்க தேசாதிபனுக்கு, அந்த அங்கராஜா அங்க தேசத்துல இருக்கக்கூடிய ராஜாக்கு ஒரு புத்திரன் உண்டாகும். அவரோட பேரு ரோமபாதன் என்ற பேர், ஒரு புத்திரன் உண்டாவா. அவருடைய அவளுக்கு பாக்யவதியான அந்த சாந்தா அப்படிங்கிற கன்னிகையும் பிறப்பா. மகா யசஸ்வியான அந்த தசரத ராஜா தர்மாத்மா, அந்த தர்மாத்மா புத்திரன் இல்லை அப்படிங்கறதுக்காக சாந்தாவுடைய கணவர் அவரை வரிக்கிறதுக்கு வேண்டி, அபிவிருத்திப்படுத்துறதுக்கு வேண்டி யாகம் நடக்கணும் என்று சொல்ல அந்த ராஜாவுடைய வார்த்தையை கேட்டு தைரியவானான புத்திரனை கொடுக்கக்கூடிய சக்தி உள்ளவனான சாந்தையுடைய சாந்தா பர்த்தாரம் சாந்தாவுடைய கணவரை அனுப்புவார். அந்த ராஜாவும் அந்த பிராமண சிரேஷ்டனை ஸ்வீகாரம் பண்ணிட்டு அதனாலேயே நன்கோட நல்ல சந்தோஷத்தோட மனசோட அந்த யாகத்தை நடத்துவார். அது மட்டுமல்ல, தர்மங்கள் தெரிந்தவனும் ஜனங்களுக்கெல்லாம் அதிபனுமான தசரத மகாராஜா யாகத்துக்காகவும் சந்தானார்த்தத்துக்காகவும் சொர்க்க பிராப்திக்காகவும் யசஸை ஆசைப்படக்கூடியதாகவும் கிருத்தாஞ்சலியை கைய கூப்பிண்டு பிராமணோத்தமர்களான அந்த ரிஷ்யசிங்க முனியை வரணம் பண்ணுவர். அப்படி பிராமண சிரேஷ்டரை அவர் அடைவார். அப்படி அந்த யாகமெல்லாம் பூர்த்தியாகி நன்னா வம்சம் செழிக்கும்படியாக எல்லா லோகங்களையும் கீர்த்தி அடையும்படியாக 4 புத்திரர்கள் வம்ச பிரதிஷ்டானகராக சர்வா லோகேஷு விஸ்ருதஹ சத்வாராக புத்திராக பவிஷ்யந்தி. 4 புத்திரர்கள் அந்த தசரத மகாராஜாக்கு பிறப்பார்கள். முன்னாடி கிருதயுகத்துல இந்த சனத்குமார மகர்ஷி சொன்ன இந்த கதையை இந்த சுமந்திரர் ராஜாட்ட இப்படி சொன்னார், சுருக்கமா சொல்லிவிட்டார் இந்த கதையை, தசரத மகாராஜாவுடைய கதை அல்லவா. என்ன சொன்னார் தசரத மகாராஜா, இப்படி இவரை வரிப்பர், வரிச்ச தர்மோத்தமா அந்த யாகம் பூர்த்தியாகி 4 குழந்தைகள் பிறப்பார்னு சனத்குமார மகர்ஷி கிருத்தயுகத்துல என்கிட்ட சொல்லியிருந்தார் அப்படின்னு சுமந்திரர் சொல்றார் திரேதாயுகத்துல தசரத மகாராஜாட்ட. அப்ப இதை கேட்டதும் இவருக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லவா, ஏன்னா நம்மளுக்கு குழந்தை திருச்சியா உண்டாகும், இவருக்கு ஏதோ யாகம் பண்ணணும்னு மனசுல தோணித்து இவர்கிட்ட எல்லாம் சொன்னா யாகம் பண்ணலை. பண்றதுக்கு முன்னாடி இந்த சுமந்திரர் வந்து இப்படி சொன்னார், சனத்குமார மகர்ஷியே சொல்லியிருக்கார் அப்படிங்கறத நம்மளுக்கு ஒரு 4 குழந்தைகள் உண்டாக போறது, அதுக்கு இப்படி ஒரு பிராமண உத்தவங்களை எல்லாம் பறிக்கணும் என்ற இந்த கதையை கேட்டதும் ஒரு சமயம் பாழாக்காம சத்வம் புருஷ சார்தூல சமானய சுசஸ்கிருதம் ஸ்வயமேவ மகாராஜ கத்வா சபல வாகனஹ புருஷஸ்ரேதா, நீங்கள் சொன்னது ரொம்ப சந்தோஷம் என்று சொல்ல, மேலும் இவர் சொல்றார் நீங்கள் மகாராஜா இப்பவே சமயம் செலவழிக்காம சைன்யங்களை எல்லாம் கூட்டிட்டு வாகனங்களை எல்லாம் எடுத்துட்டு அவரை போய் பூஜை பண்ணி கூட்டிண்டு வாங்கோ என்று சொல்ல, அந்த சாரதியோடைய வார்த்தையை கேட்டுட்டு வசிஷ்ட மகர்ஷியே சம்மதம் வாங்கி நான் அனுஜை வாங்கிட்டு உத்தரவு வாங்கிட்டு இவர் வந்து மந்திரிகளை எல்லாம் கூட்டிட்டு அந்த புறத்துல ஸ்திரீகளோட கூட அந்த பிராமணோத்தவனை கூட்டிட்டு வரத்துக்கு அவர் இறங்கினார். காடு தாண்டி நதிகள் தாண்டி கிரமத்துல முள்ள முள்ள முள்ள முனிவரன் எங்கிருக்காரோ அந்த முனிவரனுடைய தேசத்தை அடைந்தார், அங்க போய் எத்தினார்னு சொல்றார். முதல்ல போய் பார்த்தது யாரு அப்படின்னா, ரோமபாத ராஜாவுக்கு பக்கத்துல அக்னி மாதிரி ஜொலிக்க கூடிய ரிஷிபுத்திரரை தான் முதல்ல அந்த பிராமண சிரேஷ்டரை தான் முதல்ல பார்த்தாராம். அந்த சமயம் அந்த ராஜா கூட சக்கியம் ஏற்பட்டு உபச்சாரம் எல்லாம் பண்றா விதிப்படி பண்றா அவரும் ஏத்துண்டார். ரோமபாதனால தீமானான ரிஷிமார்கள் கூட பந்துத்துவம் ஏற்பட்டு உடனே தன்னுடைய விஷயங்கள் எல்லாம் சொல்றார், தெரிவிக்கிறார். இதுதான் விஷயம் என்று இதெல்லாம் எப்படின்னா, ஏழு எட்டு திவசங்கள் அங்க வந்து அப்படியே சொல்றா, சப்த அஷ்ட திவசான் தேனசக உஷித்வா ராஜானம் இதம் அப்படிவித். ஏழு எட்டு திவசம் அவ கூட தங்கி அவ கூட பரிச்சயமாகி சௌக்கியமா இருந்ததுக்கு அப்புறம் சொல்றார், சாந்தா தவசுதா ராஜன் சக பர்த்ரா விஷம் விஷாம் பதே மதியம் நகரம் யாது காரியம் இமகதுத்யதம். ஜனங்களுடைய அதிபனான ராஜா உங்களுடைய புத்திரியான சாந்தாவுடைய கணவரை எங்களுடைய நகரம் நகரத்துக்கு வரணும் என்று விண்ணப்பிக்கிறார். அப்படிதான் எங்களுடைய காரியம் யாகம் இருந்து அந்த யாகத்தை நடத்தி வைக்கிறதுக்காக உங்களுடைய மாப்பிள்ளையை அனுப்பி வைக்கணும் என்று சொல்ல, ததேதி ராஜா சம்ஸ்ருத்ய கமனம் தஸ்ய தீமதஹ உவாச வசனம் விப்ரம் கச்சத்வம் சஹபாஜ்யயா. அந்த ராஜாவான தீமானான அவரை கேட்டதும் அப்படியே சம்மதம் பண்றேன் சம்மதம்னு சொல்லி மனைவியான சாந்தாவையும் கூட்டிட்டு அந்த கணவரையும் கூட்டிட்டு நீங்கள் போயிட்டு வாங்கோ என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார். அந்த ரிஷ்யபுத்திரர் கேட்டு ராஜா கிட்ட இப்படி சொன்னார், என்னுடைய மனைவியும் கூட்டிட்டு அழைச்சிட்டு போறதுனால எனக்கும் சந்தோஷம் தான் நீங்க கூப்பிட்டதுல அப்படின்னு ரொம்ப எல்லாருமா ஒரு என்ன சொல்லுவா யாகத்துக்கு கூப்பிடுறா அப்படின்னா சந்தோஷத்தோட தம்பதி சமேதமா அந்த ரிஷ்ய முனிவர் கிளம்பினார். அப்படி அல்லவோ இருக்கணும், ஒரு யாகம்னா எல்லாருக்கும் சந்தோஷம் உள்ள அல்லவா, ஒரு யாகம் எதுக்காக, உலகத்தினுடைய நன்மைக்காக. ஒரு இப்ப தசரத மகாராஜா தன்னுடைய புத்தருக்காக யாகம் பண்றார் அப்படின்னு அவருடைய மனோரதமா இருந்தால் கூட லோகக்ஷேமம் தான் அந்த யாகத்தால நடக்கும். அதுல சின்ன சின்ன விஷயங்களும் நடந்து போகும்லவா. நம்ம எப்பவுமே ஒரு பெரிய விஷயம் அடைஞ்சிட்டோம்னா அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்களோ இல்லைன்னா சின்ன சின்ன லாபங்களோ நம்ம கண்ணுல காணாது. அதேபடிதான் உலக க்ஷேமத்துக்காக அவர் பண்றார். அந்த சமயத்துல தன்னுடைய புத்திர லாபார்த்தமும் ஒரு கோரிக்கையாக வைத்தார். அதனால எல்லாருக்கும் சந்தோஷம். அதனாலே அந்த ரிஷ்ய முனிவர் எதுவும் யோசிக்காம நான் வரேன் என்று சொல்லி பத்னியோட கூட்டிட்டு அணைச்சுண்டு வந்தார். அதனாலே சந்தோஷம். தசரதன் வீரனான ரோமபாதன் அவ ரெண்டு பேரையும் பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணி கட்டி பிடிச்சு ஆனந்தம் அவளுடைய ஆனந்தத்தை தெரிவிச்சுக்கிறார். ராஜா ராஜாவும் ஆனந்தத்தை தெரிவிச்சுண்டு உத்தரவு வாங்கி வேகத்துல தூதர்களை எல்லாம் சொல்லி அனுப்பினார்கள். யாரு ராஜா தூதர்கள்ட்ட சொல்லி அனுப்புறார். எதுக்காக அப்படின்னா, வேகம் நம்மளுடைய புரி இருக்கே, கிரியதாம் நகரம் சர்வம் க்ஷிப்ரமேவ சுலங்கிருதம். வேகம் போயிட்டு நீங்கள் போய் நம்மளுடைய ராஜ்யத்தை தூப கூட்டுகள் எல்லாம் வச்சுட்டு தோரணங்கள் எல்லாம் போட்டு அலங்காரப்படுத்துங்கோ, ரிஷீஸ்வரன் வரார் என்று சொல்ல அங்க போய் அந்த பட்டணவாசிகளுக்கெல்லாம் சந்தோஷம் கொடுக்கும்படியாக அந்த ராஜா இந்த ரிஷ்யசிருங்கர் முனிவரையும் அழைச்சிட்டு வர இவர் எல்லாரும் ரெடியா இருந்தா, பட்டணவாசிகள் எல்லாரும் ரெடியா இருந்தா அவளை அழைச்சிட்டு வரத்துக்கு. ஏன்னா நம்மளுடைய நகரத்துக்கு ஒரு முனிவர் வராருனா அப்படிதானே இருக்கணும். நம்மளுடைய ஆத்துல அதிதி சத்காரம் எப்படின்னு தெரியும். நம்மளுடைய உலகத்துக்காக, நம்மளுடைய ராஜ்யத்துக்காக ஒரு ராஜா வரார், இன்னொரு தேசத்துல இருந்து ஒருத்தர் வராருனா நம்மளுடைய ராஜ்யத்தை செழிக்கும்படியாக அவளுக்கு உண்டான மரியாதையை கொடுக்கண்டாமோ? அப்பதானே அவளுக்கு ஒரு திருப்தி ஏற்படும். அந்த திருப்தியினாலதானே நம்மளுடைய ராஜ்யம் நன்கு செழிக்கும். அதுபடி அந்த அயோத்தியா ராஜால இருக்கக்கூடிய ராஜ்யத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் ரொம்ப ஆர்வத்தோட சந்தோஷத்தோட ஆனந்தத்தோட அந்த ரிஷ்ய முனிவரை அந்த தம்பதிய வரவேற்றா. அப்போ நன்கு அலங்காரம் பண்ணப்பட்ட நகரத்தை பார்த்து அவரும் சந்தோஷம் அடைஞ்சார். சங்கம் துந்துவி சங்க துந்துவி நிர்கோஷைஹி விஜோத்தமம் புரஸ்கிருத்ய பிரவிவேஷம். சங்க துந்துவி வாத்தியங்கள் எல்லாம் போன்ற வாத்தியங்கள் எல்லாம் முழங்க பிராமண சிரேஷ்டனான அவர்களை அந்த ராஜ்யத்துக்கு அழைச்சிட்டு வந்து உபச்சாரம் எல்லாம் பண்றார். அவளுடைய அரண்மனைக்கு கூட்டிட்டு போய் மேலும் அவரை சந்தோஷப்படுத்தும்படியாக அவருக்கு வேண்ட விஷயங்கள் எல்லாம் பண்ணி கொடுக்க, அது மட்டுமல்ல கூட வந்த சாந்தா அப்படிங்கிற மனைவி இருக்காளே, அவர்களை என்ன பண்ணினாலாம், அந்தப்புரா அணி சர்வாணி, அந்தப்புரத்துல இருக்கக்கூடிய எல்லா ஸ்திரீகளும் அந்த சாந்தாவை விஷாலாட்சியான சாந்தாவை அன்பால ஆனந்தத்தால உபச்சாரம் பண்ணினா, நன்னா கண்டுண்டா. ஏன்னா முனிவருடைய பத்னி தர்ம பத்னா, அவரில் இவர் இந்த சாந்தா அப்படிங்கிறவர் இல்லைன்னா அந்த முனிவர் இல்லை, முனிவர் இல்லைன்னா சாந்தா இல்லை. அப்ப இந்த சாந்தா அப்படிங்கிற அந்த பத்னியை நன்னா உபச்சாரம் பண்ணி சந்தோஷப்படுத்திட்டு ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டினா ஜம்முன்னு அப்படி கொடுத்திருந்தானா. பூஜ்யமானா சதா பிஸ்ஸா ராஜ்யா சைவ விசேஷத உவாச தத்ர சுகிதா கஞ்சித் காலம் சபர்த்ருகா. அவளும் அவளால தந்த உபச்சாரத்துல ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு சௌக்கியப்படுத்தி தன்னுடைய கணவர் கூட நிறைய காலம் அங்கே வசிச்சா, அந்த அயோத்தியா ராஜ்யத்துல வசிச்சான்னு சொல்லி அந்த 11வது சர்க்கம் பூர்த்தி ஆகிறது. இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியாதிகாவியம் பாலகாண்டே ஏகாதச சர்கஹ ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம ஆஞ்சநேய சுவாமினஹ ஜெய. இப்படி நன்னா எல்லாரும் வறண்டவாள்லாம் வந்தாச்சு. ரித்விக்களை வரிக்கணுமே இல்லையோ, ஒரு யாகம் நடக்கணும்னா ரித்விக்களை வரிக்கிறது. அஸ்வத்தை அழிச்சு விட்டுண்டு எல்லா அங்கேயும் அந்த அஸ்வம் அந்த குதிரையை வந்து எல்லா அங்கேயும் போயிட்டு வரணுமே. இந்த கதையெல்லாம் இந்த 12வது சர்க்கத்துல நன்னா விஸ்தாரமா சொல்றா. அது நாளைக்கு அனுபவிக்கலாம். சுஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேண மகிம் மகிஷாஹ கோபிராமணேபியஸ் சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து காலே வர்ஷது வர்ஜன்யஹ பிருத்வீ சஸ்யசாலினீ தேசோயம் க்ஷோபரஹிதோ ப்ராஹ்மணா சந்து நிர்பயாஹ அபுத்ரா புத்ரினஃ சந்து புத்ரினஃ சந்து பௌத்ரினஃ அதனா சதனா சந்து ஜீவந்து சரதாம் சதம் சரிதம் ரகுநாதஸ்ய சதகோடி ப்ரவிஸ்தரம் ஏகைகமக்ஷணம் ப்ரோக்தம் மஹாபாதகநாசனம் ஷண்வன் ராமாயணம் பக்த்யா யஃ பாதம் பதமேவ வா சயாதி ப்ரஹ்மணா ஸ்தானம் ப்ரஹ்மணா பூஜ்யதே சதா ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நம யன்மங்களம் சஹஸ்ராட்சே சர்வதேவ நமஸ்கிருதே விருத்தநாசோ சமபவத் தத்தே பவது மங்களம் யன்மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத் புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம் மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம் அமிர்தோத்பாதனே தைத்யான் க்னதோ வஜ்ரதரஸ்ய இத அதிதிர் மங்களம் பிராதா தத்தே பவது மங்களம் த்ரீன் விக்ரமான் பிரக்ரமதோ விஷ்ணோரமித தேஜசஹ யதாசீர் மங்களம் ராம தத்தே பவது மங்களம் ரிஷயசாகராத்வீபா வேதாலோகாதிஷ்சதே மங்களானி மஹாபாவோ திஷந்து தவ சர்வதா காயேன வாசா மனசேந்திரேர்வா புத்தியாத்மனாவா